ஜானகி மந்திரம் ராமாயணம் பாராயணம் காதல் மங்களம் தெய்வீகமே உறவு ராமனின் மோகனம் ஜானகி மந்திரம் எனக்கந்த திறனும் இல்லை இலை மூடும் வாழை பருவம் அற்புதம் ராமாயணம் பாராயணம் காதல் மங்களம் தெய்வீகமே உறவு ராமனின் மோகனம் ஜானகி மந்திரம் லாலலா லாலலா லாலலா லாலலா